சொல்லுங்கள் ஒன்று. ஒரு பாடியில் தங்கள் ஒன்றாக தானும் ஒரு ஜோடி கிடையாங்கள் என்றே. ஒரு பாடியில் தங்கள் ஒன்றாக தானும் ஒரு ஜோடி கிடையாங்கள் என்றே. பூகோலம் போகின்ற கிளி கூட்டமெல்லாம் பூராத்து சொல்லுங்கள் ஒன்று. நாதஸ்வரம் மேலம் நதிகளிலும் தாளம் பாராட்டு மேலும்